பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நீ. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன். அடியாதி பாபியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன? முக்கனியே சக்கரையே ஒப்பையிலே நிக்கிறியே. வந்து ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ எங்க கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன். பாடம் சொல்ல விட்டு போடுமா போல கிளி கேட்க கட்டாயம் தட்டாம கேட்டவா என்ன பார்த்தவா காலம் கடத்தாம கையோடு கையாக சேர்த்தவா மையல் சேர்த்தவா. போதும் இது போதும் இந்த பிறவியில் வேறொன்றும் வேண்டாமே. One, two, one.